വേദാന്തരാമാനുജയതി കൃപയാ രഗിണിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാൻ തദ്വിധയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്ര്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജ മുനി കരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദയുഗ്മസരസീരുഹഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരി പരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീരംഗേശപദേ സമർപ്പിതഭരം ശ്രുത്യന്തരാമാനുജ ശ്രീയോഗീന്ദ്ര ഗുരുത്തമേന യമിന ശ്രുത്യന്ത വിദ്യാത്മനഃ പ്രാപ്തശ്രുത്യവദം സയുഗ്മഹൃദയം ശ്രീവാസരാമാനുജാത് ശ്രീ ശ്രീവാസമുനീന്ദ്രദേശികമണിം ശ്രേയോ നിധിം സംശ്രയേ ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യഃ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി ജയത്യാശ്രിതസന്ത്രാസദ്ധ്വാന്തവിദ്വംസനോദയഃ പ്രഭാവാൻ സീതയാ ദേവ്യാ പരമവ്യോമഭാസ്കരഃ ശ്രീഹപ്പതിയാണ് എമ്പെരുമானுடைய குணங்களையெல்லாம் வர்ணிக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்ற மகாகாவியம். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய நன்மொழிகள் அப்படின்றத நம்மால அனுபவித்து இப்ப பார்க்கப்படுறது. இதற்கு முன்னாடி 4 பழமொழிகள் அனுபவிக்கப்பட்டன. பர்த்தானாம பரம்நாரியாக பூஷணம் பூஷணாதபி ஆச்சார வர்ஜிதா புத்திஹி விபரீதா. அதே நேரத்தில் அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அப்படின்றதும், அதே மாதிரி நேற்று ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தில் சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான ஆம்னாயானாம் அயோகேன வித்யாம் பிரசிச்சிலாமிக அப்படின்ற பழமொழியானது அனுபவிக்கப்பட்டது. இன்னைக்கு 5வது பழமொழி, ரொம்ப முக்கியமான பழமொழி. இந்த பழமொழியினால நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத கத்துக்க கொடுக்கக்கூடியதுதான் இந்த பழமொழிகள். இந்த பழமொழிகள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட என்னவோ ஒன்று குறைவா இருக்கு, இல்லைன்னு சொல்லவே வேண்டாம், இருக்கும் குறைவா இருக்கும். அது எப்படி நாம வந்து உருமாற்றி நாம நம்மளை வந்து நல்ல முறையில தகவமைச்சுக்கணும்னு காண்பிக்கிறதா இந்த பழமொழிகள்லாம். சம்ஸ்கிருதத்துல இந்த பழமொழிகள் நிறைய இருக்குன்றதுக்கு முதல் உதாரணமா ஆதிகாவியம் ராமாயணம். ராமாயணம் தான் முதல் முதல் காவியம். அந்த காவியத்திலே இவ்வளவு பழமொழிகள் இருக்கு. இதை தவிரவும் சுபாஷித ரத்ர பாண்டாகாரம்னு பெரிய பழமொழிகளுடைய தொகுப்பு ஒன்று இருக்கு. இப்போ இங்கிலீஷ்ல எத்தனை ப்ராவர்ப்ஸ் பார்க்குறோம், தமிழில் நன்மொழிகள்னு எத்தனை பார்க்குறோம். அதில் சொல்லும்பொழுது என்ன சொல்றது, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இப்படி பல ஔவையார் வந்து பல நன்மொழிகளை சொல்லியிருக்கா. அதை போல ஸ்லோகங்களுக்கு நடுவில் இந்த நன்மொழிகளையெல்லாம் புகுத்தியே இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பழமொழி, திருதிஹி திருஷ்டிஹி மதிஹி தாக்ஷ்யம் ச கர்மசு ந சீததி அப்படின்றது. அதாவது திருதிஹி அப்படின்னா ஒரு எடுத்த காரியத்தை எந்த விதமான கலக்கமும் இல்லாம செய்து முடிக்கிறது திருதிஹி. நல்ல மன உறுதிப்பாடுக்கு திருதிஹி அப்படின்னு பேர். திருஷ்டிஹி, திருஷ்டிஹினா இந்த செயலை எப்படி செஞ்சா இதற்கான ஜெயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூறிய நோக்கத்தோட பார்த்து அந்த காரியத்தை பண்றது. மதிஹி, இந்த விஷயத்தை பத்தின உண்மையான நிலையை நன்றாக அறிதல். அடுத்தது தாக்ஷ்யம், திறமையாக செயல்படுறது. இப்படி இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி, இது எங்க வருது அப்படின்னா, ராமாயணத்துல முதல் சர்க்கத்துல ஹனுமார் வந்து இந்த கிஷ்கிந்தை அப்படின்ற இந்த நகரத்தினுடைய ராஜாவான இந்த சுக்ரீவனுடைய சேனைகள் எல்லாம் சீதாதேவிய 10 திக்குகள்லையும் விதுக்குகள்லையும் தேடிண்டு போக, அப்ப அதுல அங்கதன்றவருடைய தலைமையில வந்த ஹனுமார் அந்த கடலை வந்து தாண்டி இந்த பக்கம் வர, வரும்பொழுது அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அதாவது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் ஏற்படாம இருக்கவே இருக்காது, கஷ்டம் ஏற்பட்டே தீரும். ஏற்படும் போதெல்லாம் எப்படி நாம செயல்பட்டு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த நன்மொழி. இதற்கு முதல் முதல் சர்க்கத்திலேயே இந்த விஷயம் எங்க வருது அப்படின்னா, அதாவது சிம்ஹிகைன்ற ராட்சசி, மூணு இடைஞ்சல்கள் வருது ஹனுமாருக்கு இந்த இந்த கடலை தாண்டும் பொழுது. சம்சார கடலை தாண்டும் பொழுது நமக்கு கூட இடைஞ்சல் நிறைய தான், சத்துவம் ரஜஸ் தமசுன்னு நமக்கு கூட ஒரு மூணு இடைஞ்சல்கள் இருக்கு. நாம் அடைய வேண்டியது சுத்த சத்துவமான வைகுண்டம். சுத்த சத்துவம்னா நம்ம இந்த சாமான்யமான சத்துவ ரஜஸ் தமசெல்லாம் நமக்கு இல்லை, அதை விட விலட்சணமான உயர்ந்த சத்துவலோகமான வைகுண்டத்தை அடைஞ்சாதான் சோம்பேறித்தனம் இருக்காது, கிழத்தனம் வராது, மரணம் வராது, மூப்பெல்லாம் வராது, பசி தாகங்கள்லாம் இருக்காது, எப்பொழுதும் நாம நினைத்ததை நினைத்தபடி செய்ய முடியும், பகவானுக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான லோகம்தான் ஸ்ரீவைகுண்டம். அந்த லோகத்துக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். அதற்கும் மூணு தடங்கள், சத்துவம் ரஜசு தமசுன்னு சொல்லக்கூடிய இந்த இந்த உடல், இந்த உடல் எப்படி ஆனதுன்னா சத்துவகுணம்னாலையும் ரஜோகுணம்னாலையும் தமோகுணம்னாலையும் மூணுத்தையும் கலந்தா எப்படி இருக்கும், இந்த மிக்சர் தான் இந்த உடம்பு, இது ஒரு கலவை. அதைப்போல இந்த ஹனுமார்ன்றவருக்கு சம்சாரத்தை தாண்டும் பொழுது, நமக்கு சம்சாரத்தை தாண்டும் பொழுது மூணு கஷ்டம், அவருக்கு கடலை தாண்டும் பொழுது மூணு கஷ்டம். ஒன்று மைனாக்கம் அப்படின்ற ஒரு மலை கடல்லேருந்து அப்படியே எழுந்து வருது. சுவாமி திடீர்னு யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மலை எதிர்க்க வருது அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் அவர் கலங்கவே இல்லை. அவர் அப்பயும் என்ன பண்ணுறார், ஹனுமாருக்கு தெரிஞ்ச ஒரே மகாமந்திரம் என்ன அப்படின்னா எம்பெருமான் புகழ் பாடுவது. இன்னைக்கு நாம பார்க்க போற பாசுரமும் என்னன்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்ற பாசுரத்துல முக்கியமான கருத்தை மாத்திரம் எடுத்துட்டு இருக்கோம். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். எம்பெருமானுடைய நாமத்தை துதிப்பாடி அவனுக்கு புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணி ரொம்ப தூய்மையான இந்த தூய்மையான நம்ம எம்பெருமானை பத்தி நினைவை கொண்டு ரொம்ப உடல் தூய்மையோட பகவானுக்கு பண்ணக்கூடிய இந்த அர்ச்சனத்தினால நம்ம பாபங்கள்லாம் விலகும், அவனை பத்தி பாடணும்னு சொல்றான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, பகவானை பத்தின சிந்தனை ரொம்ப முக்கியம். பகவத் சிந்தனையிலிருந்து வெளியில நாம போறோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆபத்து நம்மளை வந்து தேடி வந்துட்டே இருக்கும். அதனால பகவானை பத்தின சிந்தனை வரதுன்றது ரொம்ப துர்லபம், வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பகவானுடைய குணங்களை கேட்டா அந்த சிந்தனை வந்துடும். ஹனுமார் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது, திருதிஹி திருஷ்டிஹி மதிஹி தார்க்ஷ்யம் சகர்மசு கௌசலம், அதாவது சகர்மசு நசீததி, அதாவது இவன் வந்து இப்படியான குணங்களோட இருந்தா உறுதிப்பாடோட நல்ல தொலைநோக்கு பார்வையோட அதை பத்தின உண்மையை அறிந்து திறமையாக அவன் தாக்ஷ்யத்தோட செயல்பட்டான்னா அவனுக்கு என்ன வரும் அப்படின்னா அவன் எந்த விஷயத்திலையும் கலங்காம போயிட்டே இருப்பான், அவனுக்கு எந்த வகையினாலையும் இடையூறு வராது. இவருக்கு என்ன இடையூறு வந்தது, முதல்ல மைனாக்கம்ன்ற மலை வந்தது, அது வந்து இப்ப சாத்விகத்தினுடைய அடிப்படைன்னு வச்சுக்கோங்களேன். சாத்விகமான மைனாக்கம் என்கிட்ட இருந்துட்டு கொஞ்ச நேரம் இழைப்பாருட்டு போன்னு சொல்லிட்டு ஹனுமார் என்ன பண்ணார், நான் வந்து ராமதூதன் சீதையினுடைய அந்த காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். காரியத்துல கண்ணா இருக்கிறது ஹனுமார், நீங்க மொத்த சுந்தரகாண்டத்திலேருந்து எக்கச்சக்கமான மனதுல எப்படி எப்படி எல்லாம் நமக்கு பிரச்சனை வரலாம், அந்த மனதை எப்படி நாம சரி பண்ணணும், இதெல்லாம் வந்து சுந்தரகாண்டத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர் போகும்பொழுது திருதி உறுதிப்பாடு இருக்கு, நான் போற காரியம் இதுதான், அந்த காரியத்துக்காக போயிட்டு இருக்கும்போது நான் எந்த காரியத்தை பத்தியும் நினைக்க மாட்டேன். திருஷ்டிஹி உடனே அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி அடுத்தது மேல போறேன். அடுத்தது சுரசைன்ற ஒரு நாக மாதா வரா. சுரசைன்றவள் ராஜச குணத்தினுடைய அடிப்படையா வச்சு, சுரசையானவளை தாண்டி எப்படி போறார் அப்படின்னா அவளோட சண்டை போட்டு இப்ப சமயத்தை வீணடிக்க முடியாது, அவகிட்டயே ராமாயணத்தையே கீர்த்தனம் பண்றார். ராமாயணத்தை கீர்த்தனம் பண்ணியே மொத்த சுந்தரகாண்டத்திலையும் வெற்றி அடைஞ்சவர் ஹனுமார். ராமாயணத்தை பாடினா வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்ம பிரிவா எதை வச்சு சொன்னா அப்படின்னா ஹனுமாரை வச்சுதான் சொன்னான். ஹனுமார் எல்லார்ட்டையும் ராமாயணம் சொன்னார். எங்கெங்க சொன்னார்னு பார்த்துட்டே போயிடுவோம். பார்த்துட்டா இந்த தாயார் ஆண்டாள் வந்து இன்னைக்கு பாசுரத்தில் சொன்ன விஷயம் புரியும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போயப்பழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த விஷயம் நமக்கு நல்லா புரியும். எப்படி அப்படின்னா, முதல்ல மைனாக்கம்ன்ற மலை நடுவில் குறுக்கிட்டுது இவர் போயிட்டே இருக்கும் பொழுது, தாவும் பொழுது. அப்ப அவ அதுகிட்ட வந்து ராமனுடைய விஷயத்தை குணகீர்த்தனம் பண்ண, ராமன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தூதுவனா நான் போயிட்டு இருக்கேன், சீதையினுடைய காரணத்துக்காக போயிட்டு இருக்கேன், சீதா தரிசனம் முக்கியம், அதனால என்னால இப்ப இளைப்பார முடியாது, உன்னுடைய அந்த உபச்சாரங்களை எல்லாம் நான் ஏத்துக்கிறேன், இப்ப இல்லை அப்படின்னு சொல்றேன். அதே நேரத்துல அடுத்தது சுரசைன்ற நாகமாத்தாவரா, அவ வந்து பெரிய வாயத்திறந்துட்டு பெரிய அளவுல நிக்கிறான் அந்த சமுத்திரத்துல. அப்ப என்ன பண்ணார் புத்திமானான ஹனுமார், அவ அப்படியே வாய் உள்ள போய் காது வழியா தப்பிச்சு தாட்சாயணி நமோஸ்துதே எப்படியோ தப்பிச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப, அப்பயும் ராமனுடைய குணகீர்த்தனம் பண்ணார். சுரசை வந்து கச்ச சௌமிய யதா சுகம் அப்படின்னு சொன்னான், நன்னா போயிட்டு வாடாப்பா அப்படின்னு. அதே நேரத்துல அடுத்தது சிம்மி கைன்ற சாயாகிராஹி, சாயாகிராஹினா இந்த ஹெம நிழல் இருக்கே நிழலையே அப்படியே இழுக்கக்கூடியவன். இந்த சிம்மி கைன்றவள் யாருன்னா ராகுவினுடைய தாயார். இந்த சிம்மிகை அதாவது நவகிரகங்கள்ல ராகுன்னு ஒரு கிரகம் இருக்காரு, அவருடைய அம்மா தான் இந்த சிம்மிகைன்ற ராட்சசி. இவள் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படியே படுத்துட்டு இருக்கா. எதுல அப்படின்னா இந்த கடல்ல படுத்துட்டு இருக்கானா, அந்த சிம்மிகை படுத்துன்ற சிம்மிகைய அப்படியே இவர் போகும்பொழுது இவர் நிழல பிடிச்சு இழுக்கிறா. இவரும் போயிட்டே இருக்காரு இந்த ட்ரெட்மில் காரியம் மாதிரி. ட்ரெட்மில்ல நம்ம ஓடுறோம்னு பேரு, ஆனா எங்கேயும் போயிருக்க மாட்டோம், நின்னுண்ட இடத்துலயே அப்படியே ஓடிண்டே இருப்போம். அத போல இவர் இழுக்கப்படுறார், இவர் போறாருன்னு நினைச்சிருக்காரு ஆனா இழுக்கப்படுறார். பார்த்த உடனே புரிஞ்சுண்டார் சிம்மிகைன்னு. பின்னாடி சொல்றார் சிம்மிகை அப்படியே உள்ள கைய விட்டு அந்த இதயத்தை புடுங்கி தூக்கி எரிஞ்சார் ஹனுமார். இத யார் சொல்றா அப்படின்னா, அங்க வந்து ஹனுமார் இப்படி பண்ண காரியம் ரொம்ப அசகாயமா இருந்ததுன்னு அங்க பார்க்க இருந்த சித்தர்கள்லாம் சொல்றான். அப்ப ஒரு காரியம் பண்ண போனா பல இடையூறுகள் வரா மாதிரி, எல்லா இடையூறுகள்லேருந்தும் தப்பிக்கிறதுக்கு இந்த நாலு விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல காரியமே கண்ணாய் இருக்கணும், அதனால கலங்கவே கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு 100 கிலோ கல்லே தூக்கினா கலங்காத காரியம் பண்ணணும், இது முதல் விஷயம். உறுதி திருஷ்டி, அது என்ன அப்படின்னா எப்படி பண்ணா வெற்றி கிட்டும்னு பார்த்தார் சுரசை கிட்ட. அவ வந்து என்ன பண்ணா, இவர் 10 யோஜனை அவர் விஸ்தாரம் பண்ணார், அவரும் 10 யோஜனை வளர்ந்தார். அவ 20 யோஜனை வாயை வந்து பெருசாக்கினா இவர் 20 யோஜனை வளர்ந்தார். வளர்ந்துட்டே போறவர் 100 யோஜனை வாயை பெருசாக்கிட்டார். 100 யோஜனா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும் வாயில. இவர் உடனே பார்த்தார் புத்தியை உபயோகப்படுத்தி நமக்கு காரியம் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்லைன்னு நினைச்சு நேர சின்னதாகி உள்ள போய் வெளியே வந்துட்டார். அதுதானே அவர் சொரசை சொன்னா. அப்ப இப்படி திருஷ்டி இருக்கணும். அடுத்தது மதி, உண்மையான நிலையை அறியறது. அத மாதிரி ஏன் சிம்மிகைட்ட பண்ணா, சிம்மிகை எதுக்கும் கட்டுப்பட மாட்டான்னு புரிஞ்சுட்டார். ஆனால் சிம்மிகையை வதம் பண்ணிட்டு மேல போறேன். அடுத்தது ரொம்ப திறமையா செயல்படுறது ஹனுமான். எங்க திறமையா செயல்பட்டார்னா எல்லா இடத்துலயும் தான், எந்த இடத்துல திறமையா செயல்படல. போன உடனே லங்கினியை அழிச்சு அந்த நகரத்து உள்ள போன உடனே நகரத்தினோட மொத்த இடத்தையும் அங்குலம் அங்குலமா பார்க்க ஆரம்பிச்சார். சதுரங்குல மாத்ரோபி நாவகாசா, ஒரு 4 அங்குலம் கூட விடாத எல்லா இடத்தையும் நன்னா தேடுறேன். அதுவும் எப்படி, அதாவது ரொம்ப சின்னதான உருவம் எடுத்துட்டு, ஏன்னா தான் வந்து இவர்களுடைய இடத்து உள்ள போறோம். நாம இந்த குரங்கு ரூபத்தோட இந்த மகாகபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹனுமார், ஹனுமார குரங்குன்னு எங்கேயும் ரொம்ப குறைச்சே சொல்ல மாட்டார் வால்மீகி. ஒண்ணு மகாகபின்னு வேர், இல்ல வானர வீரன் வேர். ஹனுமாருக்கு ஒரு விசேஷணத்தோட, அதாவது அவருக்கு ஒரு பெருமையோட தான் அவர் எப்பவுமே வால்மீகி கூப்பிடுவார். ஏன்னா அப்படிப்பட்ட புத்திமான், புத்திமதாம் வரிஷ்டம் அப்படின்னு அவருடைய ஸ்லோகம் சொல்றது. வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. நம்ம சிரசனால வணங்குறோம், ஏன் ஹனுமாரை வணங்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான யோசிக்கக்கூடிய திறமை வேணும். ஹனுமாரை பார்த்து சுந்தரகாண்டத்தை கத்துண்ட பயன் என்ன அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலேருந்து நம்ம தாண்டக்கூடிய வழியை சொல்லணும். இப்ப எப்படி போறார் அப்படின்னா, பிரஷதம்சகமாத்ரோத பபூவாத்புத தரிசனஹா. சின்னதான உருவம் எடுத்துட்டார், அழக அத்தமான உருவம் எடுத்துட்டார். சின்னதா இருந்தா பாக்கிறதுக்கு நல்லா இருக்காதோ அப்படின்னா, குட்டியா இருந்தாலும் அழகா இருந்தார் பாக்கிறதுக்கு. இப்ப பால ஆஞ்சநேயர்னு சொல்றாள் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹனுமாரா போல அவர் இன்னொரு உருவம் எடுத்துட்டு தான் போனேன். ஆனா சொல்றேன், சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கீர்த்தி அவருடையது ரொம்ப ஜெகத்விக்யாதா. ஹனுமார் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவா, எந்த இடத்துல ஹனுமார் இருக்காரோ அந்த கோவில் நல்ல கூட்டமா இருப்பாரு. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். எல்லாம் கிடைக்கிற தோல்யம், அதனால அவர் எப்படி செயல்பட்டார்ன்றது இங்க சொல்லப்படுறது. சரி, இங்க மாயனை மன்னு வடமுதிரை பாசுரத்துல என்ன விஷயம் அப்படின்னா, நோன்புக்கு ஏதாவது இடையூறு வருமோ அப்படின்னு அங்க இருக்கிற தோழிகள்லாம் கேட்கறா ஆண்டாள். என்ன கேட்கறா அப்படின்னா, நம்ம எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம், இந்த பாபம் எல்லாம் நம்மளை தடுக்காதா? பகவான் நம்மளை போன உடனே என்ன சொல்லுவான், இவாள்லாம் எவ்வளவு பாபம் பண்ணிருக்கா, இவாள்லாம் என்ன அடையிறதா அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது, இல்ல இந்த பாபத்தினால நமக்கே தடங்கள் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சில பேர் கேட்கறா. அப்ப இத சரி, பாபத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணுள்ளான்னா அதுவா பிருகத்தா இருக்கு, பாபங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கு, மூட்டை மூட்டையா இருக்கு, கொஞ்சமா இருந்தா ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணலாம். சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்ற, பிரசமை துமசேஷம் நிஷ்கிரியாபிர்ண சக்தியம் ஸ்வயமிதி ஹிதயேத்வம் ஸ்வீகிருத ஸ்ரீநிவாச சிதிலித பவபீதி ஸ்ரயசே ஜாயசேன. பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக் கொள்ள முடியாத அளவு பாபங்கள். இப்ப லோகத்துல உள்ளவாள்லாம் ஒரு தப்பான விஷயத்த மனசுல வச்சுட்டு இருக்கா, அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாபத்துக்கும் ஏதாவது ஒரு கழுவாய் பண்ணிட்டு அதை முடிச்சுக்கலாம், ஒரு பிராயச்சித்தம் பண்ணா அது சரியாயிடும் அப்படின்னு. என்னைக்கு முடிக்கிறது? சரி, பிராயச்சித்தம் ஒழுங்கா பண்ணணும் இல்லையா, பிராயச்சித்தமும் தப்பா பண்ணிட்டு அப்ப அதுக்கு ஒரு பிராயச்சித்தமா? அப்ப இது போயிட்டே இருக்கும். அப்ப பகவானா இந்த பாபங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா, பகவன் பகவானோட குணசிரவணம் பண்ணணும். அவன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா கல்யாண குணாத்மகன், எப்படிப்பட்ட எம்பெருமான், துருவனுக்கு பிரத்யட்சமான எம்பெருமான், அதே நேரத்தில் சபரிக்கு பிரத்யட்சமான எம்பெருமான், ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த எம்பெருமான், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்த எம்பெருமான், பெருமாளுடைய குணத்தை கீர்த்தனம் பண்ணிண்டே இருக்கணும். அப்படி கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தா என்ன நடக்கும்னா, ஒரு வேளையில பகவத் அனுகிரகம் கிடைத்து நல்லவர்களான பாகவதர்கள் வேதாந்தத்தினுடைய உண்மை பொருளை நமக்கு புரியற மாதிரி சொல்லிக் கொடுப்பா. அதாவது வேதாந்தம் ஒரு கடல் மாதிரி, அவரவர்களுக்கு புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய கடலாட்டம் இருக்கு, அகழி. ஆனா நம் மூளைக்கு எந்த அளவு விஷயங்கள் எட்டுமோ அந்த விஷயத்த நாம படிக்கணும். அப்ப ஆண்டாளிங்க சொல்லும்பொழுது என்ன சொல்றான்னு பாருங்க, எம்பெருமானை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தூயோமாய் வந்து நாம் தூமலரு தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூய்மையா போகணும், எம்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தின்றது ரொம்ப தூய்மையா இருக்கணும். ஹனுமார் எப்படி தூய்மையா இருந்தார் அப்படின்னா, ஹனுமார் பின்னாடி சொல்ற, ராவணனுடைய அந்த அந்தப்புறம் மொத்தத்தையும் பாக்குறார், அந்தப்புறத்துல ஸ்திரீகள்லாம் வஸ்திரம் இல்லாத இருக்கா, வஸ்திரம் அலங்கோலமா இருக்கு, இதெல்லாம் பார்த்த ஹனுமார் சொல்றார், ஒருவேளை எனக்கு தர்ம லோபம் வந்துருத்தோ, நான் தர்மத்தை மீறிட்டேனோ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் சொல்றார் என்ன தன்னை தேத்திக்கிறாருன்னா, மனோஹி ஹேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே சுபா சுபா ஸ்வவஸ்தாஷு தச்சமே சுவ்யவஸ்திதம். என் மனசு இவைகளெல்லாம் பார்த்து ஒண்ணுமே கலக்கமடையல, நான் கலக்கம் இல்லாத போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்ன. அப்ப தான் வந்த குறிக்கோள்ல ரொம்ப கூரா இருந்தவர். அதே மாதிரி இங்க ஆண்டாளும் என்ன சொல்றா, நாம ரொம்ப தூய்மையா இருக்கணும்ன்றத, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, எம்பெருமானுக்கு தூமலர் தூவி தொழ வேண்டும் பெருமாள். அதாவது திருவள்ளரையில சொல்லும் பொழுது, இந்திரனோடு பிறவன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு எல்லாமே. பெரியாழ்வார் பெரியாழ்வாருடைய சிக்ஷையினாலதான் ஆண்டாள் இப்படி இருக்கா. பகவானுக்கு அர்ச்சனம் பண்ணணும். எப்படி அர்ச்சனம் பண்ணணும்னா, எப்படி இந்திராதி தேவர்கள்லாம் வந்து திருவள்ளரை ஒளியுடை சோதி தேஜுடை வெள்ளரை நின்னாய், தேஜஸுடைய திருவள்ளர கஷேத்திரம் அந்த திருவள்ளரையில நின்னாலும் அதை போல நீ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதனாலதான் இங்க சொல்லும் பொழுது என்ன சொன்னார், தூமலர் தூவி தொழுது, தூய புஷ்பங்களை தூவி தொழணுமா, அதை யார் பண்ணிந்தா அப்படின்னா, தாயார் எப்பவும் பெருமாளை வந்து அர்ச்சிச்சுட்டே இருந்தா மனசால, அந்த மனசால தாயார் பண்ண அர்ச்சனை தான் என்ன ஆச்சு அப்படின்னா, எம்பெருமான் இந்த ஹனுமார்ன்ற தூதனை அனுப்பிச்சு வச்சார், ஒரு ஆச்சாரியனுடைய பிராப்தி ஒரு ஜீவனுக்கு கிடைச்சது. தாயார ஜீவன் உருவகப்படுத்திக்கோங்க, நாமெல்லாம் தாயாருடைய ஸ்தானம், நாமெல்லாம் வனத்துல இருக்கோம். எந்த வனம், அசோக வனம்னா இந்த சம்சாரம்ன்ற விஷவிருட்சமான வனம். இந்த வனம் எப்படி இருக்கு, பாக்கிறதுக்கு அழகழகா இருக்கு, எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு மாலவே இல்லை. பிளேன் என்ன, வசதிகள் என்ன, வசதிகள் பெருகிக்கொண்டே இருக்கு. அதனால என்ன பண்றது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனா அசோகவனம். சீதைக்கு இந்த வனமானது அசோகவனம், ஏன்னா சோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, தாயாருக்கு சோகம் உண்டு. ஏன் அப்படின்னா, பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கா. அப்ப அந்த சோகம் இருக்கோ இல்லையோ, அதை போக்கும் பொருட்டு இந்த ஹனுமார்ன்ற தூதனை அனுப்பிச்சு வச்ச. அந்த தூதன் என்ன பண்ணார் அப்படின்னா, பகவானை பத்தின குணத்தை கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தார் திருப்பி திருப்பி. அதுதான் இப்ப இங்க சொல்ல போறது. என்ன ஆண்டாள் சொல்றா அப்படின்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, எம்பெருமானுடைய நாமங்களை திருப்பி திருப்பி பாடணும் அப்படின்றா. சுவாமி, இந்த விஷயம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, தாயார் என்ன பண்ணிட்டா, இனிமே நாம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கழுத்துல தன்னோட அந்த தன்னுடைய அந்த கூந்தலையே கழுத்துல மாட்டின்ட்டா. அப்ப அந்த சமயத்துல ஹனுமார் என்ன பண்ணார், ஒரு 20 விஷயமா யோசிச்சுட்டே வர. அந்த சர்க்கம் நீங்க எடுத்து பார்த்தேன்னா 30வது சர்க்கம் சுந்தரகாண்டத்துல ஹனுமார் மாதிரி யோசிக்க முடியாதுன்றதுக்கு அவர் உதாரணம். ஒரு விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஸ்பீடா அதாவது வேகமா அனலைஸ் பண்ணணும், இந்த விஷயத்தை கடகட கடகடன்னு தெரிஞ்சுண்டு இதுபடி செயல்படணும்னு இருக்கோ இல்லையோ, அதுதான் திருஷ்டி. அந்த திருஷ்டி அவருக்கு இருந்தது. திருஷ்டினா என்ன, திருஷ்டினா ஏதோ கண் திருஷ்டின்னு எடுத்துக்கூடாது, திருஷ்டினா வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும். இப்ப தாயார் இந்த கழுத்துலேருந்து இதை அவுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு, நான் ராமன் தூதன் வந்துட்டேன் அப்படின்னு இறங்கினேன்னா தாயார் நிச்சயம் இழுத்துன்றும். ஏன் அப்படின்னா, ராவணன் ஏற்கனவே மாயாவின் தாயாருக்கு தெரியும், அப்படி வந்துதான் தன்னை கடத்திட்டு போனான். இப்ப ராவணன் தான் இந்த வேஷத்துல வந்திருக்கான்னு பயந்து திருப்பி அதையே பண்ணுவான். அதனால என்ன பண்ணார், திடீர்னு ராமன் சொன்னா பயத்துல வந்து தாயார் உயிரை விட்டுடுவான். அப்ப ரொம்ப பயப்படவும் கூடாது, தானும் வந்து வெளிப்படக்கூடாது, ஆனா அவளையும் காப்பாத்தணும். அதனால என்ன பண்ணார், ரகுகுலத்தினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்சார். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர பாஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி இக்ஷ்வாகூணாம் மகாயசாஹ ராஜரிஷீணாம் குணஸ்ரேஷ்டஹ தபசாச்சாரிஷிபிஸ்ஸமஹ. தசரதன் எப்படி பெருமை வாய்ந்தவன், ரொம்ப அழகான கௌசல்ய தேசத்துக்கு அதிபதி, அவன் ராஜரிஷிகள்லேயே உத்தமன். அப்ப அப்படிப்பட்ட அந்த தசரதன் எல்லா விஷயத்திலையும் சத்தியசந்தனா இருந்தான். அவனுக்கு தஸ்ய புத்ர பிரியோ ஜேஷ்டஹ தாராதிப நிபானனஹ, அவனுக்கு முதல் குமாரனா இருந்தார் ஸ்ரீராமன் அப்படின்னு ராமனுடைய கீர்த்தனம் பண்ண உடனே தாயார் அந்த சுருக்க அவுத்தா. இதுதான் கரெக்டான விஷய திறமையா செயல்படுறது தாட்சியம். அப்ப முதல் விஷயம் என்ன, திருதி, உறுதிப்பாடோட இருந்தார், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தாண்டினார். அடுத்தது திருஷ்டி, தாயார என்ன பண்ணா அந்த கழுத்திலேருந்து அவது அவுத்துப்பான்னு பார்த்தார், லங்கைக்கு எப்படி உள்ள போகணுன்றத பார்த்தார், இது திருஷ்டி. அடுத்தது மதிஹி, உண்மை நிலையை அறிந்த இந்த ராவணனுடைய அந்தப்புறத்துல சீதா இருக்க மாட்டா, இந்த அந்தப்புறங்கள் எல்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்ல, வேற இடத்துல தேடணும்னு மனசு சோர்விழந்தா கூட தானே தன்னை தேத்திண்ட. மனுஷன் சோர்வாருது இயல்புன்றதை காண்பிச்சார் ஹனுமார் 13வது சர்க்கத்துல சுந்தரகாண்டத்துல. ஆனா தன்னையே தான் தேத்திக்க முடியும்னு மனுஷனுக்கு எடுத்து சொல்லி இந்த சுந்தரகாண்டம் சேவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மனசு நிச்சயம் தேரும். இந்த சுந்தரகாண்டத்தை சேவிச்சு இதனுடைய அர்த்தங்களை எல்லாரும் தெரிஞ்சுண்டு திறமையா செயல்படணும். அதுக்கப்புறம் தாயார் திருப்பி என்ன பண்ணா, யாருன்னு பார்த்து திருப்பி கேட்கும்பொழுது, நான் இந்த மாதிரி ஹனுமான்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் லக்ஷ்மண திருப்பி கேட்க, பெருமாளை பத்தி திருப்பி கேட்க, அவ திருப்பி சொல்ல ஆரம்பிச்சார். இவர் கொஞ்சம் அப்படி பக்கத்துல வந்தோடனே தாயார் திருப்பி பயந்து போயிட்டா. பயந்து போன உடனே திருப்பி என்ன பண்ணார், இல்லம்மா நான் அப்படி பெருமாள்கிட்டேருந்து வந்தேன்னு சொல்லி அந்த பெருமாளுடைய அந்த மோதிரத்தை எடுத்து கையில நீட்டி இருக்கலாம் இல்லையோ, பண்ணவே இல்லை. ஹனுமார் கடைசியா தான் மோதிரத்தை நீட்டி அதுக்கு எடுத்து பாருங்கோ, ரொம்ப நல்லா இருக்கும் சுந்தரகாண்டத்து இந்த இடங்கள்லாம். என்ன பண்ணார், திருப்பி ராமகுல கீர்த்தனத்தையே பண்ண ஆரம்பிச்சேன். ராமன் எப்படிப்பட்டவன்றத திருப்பி சொல்ல ஆரம்பிச்ச உடனே, அப்ப குணத்து ராமனுடைய குணத்தை சொல்ல சொல்ல தாயார் அவரை நம்ப ஆரம்பிச்சா. ஏன்னா இது ராவணன் சொல்ல போறது இல்லையே. அதுக்கப்புறம் அடுத்ததுல தாயார் உறுதிப்படுத்திண்டா பெருமாள் எப்படிப்பட்டவர், பெருமாளுடைய அங்கங்கள் எப்படி அப்படின்னு திருப்பி ராமாயணத்தை தாயாரு திருப்பி ராமாயணம் சொன்ன. திருப்பியும் 35வது சர்க்கத்துல எடுத்து பார்த்தேன்னா, ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, உலகெல்லாம் காப்பாத்தினா போராதுமா, தன்னுடைய பந்து வர்க்கங்களையெல்லாம் என் சுவாமியான பகவான் சக்கரவர்த்தி திருமகன் காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய அந்த உறுதிப்பாடை எடுத்து சொல்லி, உங்க விஷயத்திலையும் ராமன் சித்தமா இருக்க, நிச்சயமா உங்களை வந்து காப்பாத்துவார்னு தாயாருக்கு நம்பிக்கையை ஊட்டினார். இதுதான் திறமையான காரியம் பண்ற லட்சணம். நாம மாத்திரம் உறுதியா இருந்தா போராது, எதிர்க்க இருக்கிறவாளையும் உண்மையான அவர்களுடைய மனசுல இந்த விஷயம் புரியற அளவு உறுதியை கொண்டு வரணும். இது ஒரு திறமை. இந்த திறமையோட செயல்பட்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த விஷயத்தை சொன்னார். அதே நேரத்தில் நோன்புக்கு உண்டான விஷயத்துல சொல்லும் பொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்துன்னு ஹனுமார் மனதினால பெருமாளை சிந்திச்சார். தாயாரை பார்த்த உடனே எப்படிப்பட்ட ராமன், இந்த ராமன் எப்படி தாயாரை பிரிஞ்சிருக்க, நான் சொல்றேன் இந்த ராமனுக்கு சரியானது இந்த சீதை தான், சீதைக்கு சரியானவர் இந்த ராமன் தான், இந்த லோகத்தையே ராமன் 7 உலகங்கள் கொண்ட இந்த லோகத்தையே திருப்பி போட்டாலும் இந்த சீதைக்காக சரியின்ன. அப்படி ராமனையும் சீதனையும் பத்தி மனசால கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். கீர்த்தனை பண்ணதோட நிறுத்திக்காம வாயாலையும் ராமகுண கீர்த்தனத்தை பண்ண, சீதையை பத்தின கீர்த்தனத்தை ராமன் கிட்ட பண்ண, இதனால என்னாச்சு அப்படின்னா எல்லா பாபங்களும் விலகித்து பெருமாள்கிட்ட தாயார் சேர முடிஞ்சது. தாயார்ன்ற அந்த ஜீவனானவன் எம்பெருமான்ற அந்த எம்பெருமான் ஸ்ரீராமனான அந்த பெருமாள்கிட்ட சேர்றதுக்கு ஒரு ஆச்சாரிய ஸ்தானம்ன்றது இந்த ஹனுமாரோட ஸ்தானம்னு சொல்லிட்டு இன்னும் பற்பல விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தது. திருதிஹி திருஷ்டிஹி மதிஹி தாக்ஷ்யம் ச கர்மசு நசீததி. அதாவது எவனுக்கு உறுதிப்பாடு இருக்கோ, எவன் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கானோ, எவன் விஷயங்களை உள்ளது உள்ளபடி மதிஹி நல்ல உண்மை உள்ளது உள்ளபடி அழியிறானோ, எவன் திறமையா செயல்படுறானோ அவன் எந்த விஷயத்தையும் கண்டு கலங்க மாட்டான் அப்படின்னு இன்னைக்கு ராமாயணத்துல இருக்கிற பழமொழியை சொல்லிண்டு கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.